இல்லை தென்றலா அறியாமலே அலைப்பாயதே. ஓ இது வண்ணமா இல்லை வன்மமா விளங்காமலே விளையாடுதே. மழை பெய்யும் போதும் நனையாத யோகம் இது என்ன சில நேரம் மயிலிறகால் வருடிவிடும் புனிதமிது. சில நேரம் ரகசியமாய் திருடிவிடும் கொடுமை இது. மூடாமல் கண்கள் ரெண்டும் கண்டோரா போடும் பேசாமல் மௌனம் வந்து ஆராரோ பாடும். பகலிலே தாயை தொலையாமல் தொலைந்துவிடும் நிலைமை இது.